மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னன் தரிசனம் பெற தவிக்கதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வு தானே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னன் தரிசனம் பெற தவிக்கதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வு தானே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே. அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையா சொந்த கவிதையா கதையா? இரு கண்ணும் என் நெஞ்சும் நீரில் ஆடுமோ? மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன்னை தரிசனம் பெற தவிக்கதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே. பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ? மணவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாடும் தோன்றுமோ? ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் வாடினேனே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன்.